அகர முதல எழுத்துக்கெல்லாம் அர்த்தம் சொன்ன தாயே, ஆதரிக்க வேண்டும் அம்மா எங்கள் முத்து ஆயுள் வளம் கூடுமே முருகா. குன்றத்தூர் முருகனை முருகா, திருப்பரங்குன்றத்து முருகனை முருகா, உளமாறு தரிசித்தால் செல்வம் செழித்து ஓங்குமே முருகா, எங்கள் முருகா, திருச்செந்தூர் முருகனை முருகா, தினம் தரிசித்தால் தெய்வ பலம் கூடுமே முருகா. பழனி முருகனை முருகா, உன்னை பார்ப்பவர் கண்ணுக்கு ஞான ஒளி தோன்றுமே முருகா. பழமுதிர்ச்சோலையின் முருகா, உன்னை நினைப்பவர் மனதிற்கு ஞான பழம் தோன்றுமே முருகா. அறிந்தவர் நெஞ்சத்தில் அறிவு கண் தோன்றுமே முருகா, அதை அறிந்தவர் நெஞ்சத்தில் அறிவு கண் அறுபடை முருகனை நெஞ்சார நினைப்பவர்க்கு கை கூடுமே முருகா, எங்கள் முருகா, திருச்செந்தூர் முருகனை முருகா, தினம் தரிசித்தால் தெய்வ பலம் கூடுமே முருகா. உபதேசம் முருகா, நீ செய்திட்ட செயல் என்று மாறாது அப்பனே முருகா. சுவாமி மலையோனை முருகா, உன்னை நினைப்பவர் நெஞ்சிற்கு அறிவு ஆற்ற கூடுமே முருகா. ஆற்றலை நினைக்கையில் அன்பு உள்ள முருகுதே முருகா, ஆற்றலை நினைக்கையில் அன்பு படை வீடு கொண்ட கந்தனை நினைக்க இல்லாறு குணம் தோன்றுதே முருகா, எங்கள் முருகா, திருச்செந்தூர் முருகனை முருகா, தினம் தரிசித்தால் தெய்வ பலம் கூடுமே முருகா, திருத்தணி முருகனை முருகா, மனம் தரிசித்தால் ஆயுள் பலம் கூடுமே முருகா, குன்றத்தூர் முருகனை முருகா, பரங்குன்றத்து முருகனை முருகா, உளமாற தரிசித்தால் செல்வம் செழித்து ஓங்குமே முருகா, எங்கள் முருகா, திருச்செந்தூர் முருகனை முருகா, தினம் தரிசித்தால் தெய்வ பலம் கூடும். காக்கும் தரம் கொண்டவள் பட்டவரே முன்னவரே பாதுகாக்கும் வீரனாரே எங்களெல்லாம் காத்தவரே எங்கள் குல தெய்வங்களே பட்டவரே முன்னவரே பாதுகாக்கும் வீரனாரே எங்களெல்லாம் காத்தவரே எங்கள் குல தெய்வங்களே சாதி மத பேதமின்றி சபையில் இருக்கும் ராவுதரே சாதிகளே இல்லை என்பார் சமத்துவமே வாழ்க்கை என்பார் ஆதியில் இருந்த முன்னோர்களே அப்பொழுதே செய்து வைத்தார் ஆதியில் இருந்த முன்னோர்களே அப்பொழுதே செய்து வைத்தார் பட்டவரே முன்னவரே பாதுகாக்கும் வீரனாரே எங்களெல்லாம் காத்தவரே எங்கள் குல தெய்வங்களே எல்லையில குடியிருக்கும் எல்லை முனி ஈஸ்வரரே வெயில் மழை பாராமலே வெளியிலிருந்து காப்பவரே எங்களை நீ காக்க எப்பொழுதும் துணை நீ இருப்பாய் மலையிலிருந்து இறங்கி வந்த மலையாள காளியம்மா மாந்திரங்கள் போக்கிடுவீரே மந்திரங்கள் அழுத்திடுவீரே புண்ணியங்கள் தந்திடுவீர் எங்கள் குல தெய்வங்களே எங்களை எல்லாம் காத்து அருள்வீர் பட்டவரே முன்னவரே பாதுகாக்கும் வீரனாரே எங்களெல்லாம் காத்தவரே எங்கள் குல தெய்வங்களே சக்தியுள்ள துர்க்கையம்மா பாவங்களை போக்கிடுவாயே புண்ணியங்கள் தந்திடுவாயே எல்லோருக்கும் மேலே உள்ள எங்கள் முத்து மாவடி அம்மா மனக்குறைய போக்கிடுவாயே மனம் நிறைய வாழ்வோம் தாயே மஞ்சள் குங்குமம் தந்திடுவாயே மாங்கல்ய பலன் தந்திடுவாயே புண்ணியங்கள் தந்திடுவீர் எங்கள் குல தெய்வங்களே எங்களை எல்லாம் காத்து அருள்வீர் பட்டவரே முன்னவரே பாதுகாக்கும் வீரனாரே எங்களெல்லாம் காத்தவரே எங்கள் குல தெய்வங்களே பட்டவரே முன்னவரே பாதுகாக்கும் வீரனாரே எங்களெல்லாம் காத்தவரே எங்கள் குல தெய்வங்களே சாதி மத பேதமின்றி சபையில் இருக்கும் ராவுதரே சாதிகளே இல்லை என்பார் சமத்துவமே வாழ்க்கை என்பார் ஆதியில் இருந்த முன்னோர்களே அப்பொழுதே செய்து வைத்தார் ஆதியில் இருந்த முன்னோர்களே அப்பொழுதே செய்து வைத்தார் பட்டவரே முன்னவரே பாதுகாக்கும் வீரனாரே எங்களெல்லாம் காத்தவர் வேலவா வேலவா வேலாயுதம் கொண்டவனே வேலவா பாலகா பாலகா பால்முகம் கொண்டவனே பாலகா வேடவா வேடவா வள்ளியை மயக்க வந்த வேடவா மாயவா மாயவா மாயமானை தேடி வந்த மாயவா சேவகா சேவகா சேவக்கொடி கொண்டவனே சேவகா வேலவா வேலவா வேலாயுதம் கொண்டவனே வேலவா பாலகா பாலகா பால்முகம் கொண்டவனே பாலகா பன்னவா மன்னவா மயில் வாகனம் கொண்டவனே மன்னவா மன்மதா மன்மதா தெய்வானையை மணந்தவனே மன்மதா கதிரவா கதிரவா காலையில் தோற்றம் தரும் கதிரவா வானவா வானவா வானவர்க்கும் முதல்வனே வானவா தூயவா தூயவா துயரம் போக்க வந்தவனே தூயவா வேலவா வேலவா வேலாயுதம் கொண்டவனே வேலவா பாலகா பாலகா பால்முகம் கொண்டவனே பாலகா வதம் செய்து செந்தூரில் நின்றவனே வேலவா. மலையவா மலையவா குஞ்சி மலை தலைவனே மலையவா. தோடவா தோடவா தேன் திணை மலையோனே தோடவா. காடவா காடவா காட்டு மலை தலைவனே காடவா. தூயவா தூயவா தூய உள்ளம் கொண்டவனே தூயவா. வேலவா வேலவா வேலாயுதம் கொண்டவனே வேலவா. பாலகா பாலகா பால்முகம் கொண்டவனே பாலகா. பாடவா பாடவா உன் புகழை நான் என்று பாடவா. ஆடவா ஆடவா காவடிகள் பல கொண்டு ஆடவா. போடவா போடவா சன்னதியில் தோப்பு கர்ணம் போடவா. சுற்றவா சுற்றவா சன்னதியை பாவம் போக்க சுற்றவா. கூடவா கூடவா கூட நின்று குறை தீர்ப்பாய் வேலவா. வேலவா வேலவா வேலாயுதம் கொண்டவனே வேலவா. பாலகா பாலகா பால்முகம் கொண்டவனே பாலகா. வேலவா வேலவா வேலாயுதம் கொண்டவனே வேலவா. பாலகா பாலகா பால்முகம் கொண்டவனே பாலகா. வேடவா வேடவா வள்ளியை மயக்க வந்த வேடவா. மாயவா மாயவா மாயமானை தேடி வந்த மாயவா. சேவகா சேவகா சேவக்கொடி கொண்டவனே சேவகா. வேலவா வேலவா வேலாயுதம் கொண்டவனே வேலவா. பாலகா பாலகா பால்முகம் கொண்டவனே பாலகா. வேலவா